ಕ್ಷಣಿಕನಿಜಲವೃತ್ತಿ ಚಾರು ಪದ್ಮಾಸನಸ್ಥ ಗುಣ ನಿಬಿಡಿತ ಮುಕ್ತ ಪಂಕ್ತಿ ಬದ್ಧಕ್ಷಮಾಲ ಸವಿಧಮಧಿ ವಸಂತಿ ಪಾದುಕೇ ರಂಗಭಕ್ತು ಚರಣಕಮಲಮಂತರ್ ಬಿಂಬಿತಂ ಜಾಯಸೀವ ಶ್ಲೋಕ 889. ಚರಿತ ನಿಖಿಲ ವೃತ್ತಿ ಚಾರು ಪದ್ಮಾಸನಸ್ಥ ಗುಣ ನಿಬಿಡಿತ ಮುಕ್ತ ಪಂಕ್ತಿಬದ್ಧಾಕ್ಷಮಾಲ ಸವಿಧಂ ಅಧಿವಸಂತಿ ಪದುಕೇ ರಂಗಭರ್ತು ಚರಣಕಮಲಮಂತಃ ಬಿಂಬಿತಂ ಜಾಯಸೀವ. ರಂಗನಾಥನ್ ವೀಣಿ ಉತ್ಸವಗಳೆಲ್ಲಾ முடிந்து அந்தப்புரத்துக்கு எழுந்துவிட்டார். சயனகிரகத்தில் சயனிச்சுகிறார். சயனிக்கிட்டு என்ன பண்ணா, தான் போட்டு வந்த பாதுகைய பாதவீடத்தில் கழச்சி வைத்து விட்டு சயனிச்சுருக்கார். அப்படி சயனிச்சுருக்கிற காலத்தில் இந்த பாதுகையில நல்ல முத்துக்கள்லாம் இழைச்சிருக்கு. அதே மாதிரி கண்ணாடி போல இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் இழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனத்தில் எம்பெருமானுடைய திருவடி பிரதிபலிக்கிறது. அது பிரதிபலிக்கிறத பார்த்தா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகாதேவியானவள் ஒரு முனிவர் போல பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி வர்ணித்தாரு. அதை இப்ப ஸ்லோகத்துல பார்ப்போம். சரிசனிகள விருத்தி பாதுகாதேவி பெருமாளை அழைச்சிருந்து வீதிகள் எல்லாம் போயிட்டு எல்லா காரியங்களையும் உற்சவங்கள் எல்லாம் மண்டபங்கள் எல்லாம் உற்சவங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு பெருப்பி கடைசியில் இப்ப எம்பெருமானோட அந்தப்புறத்துக்கு வந்து பாதவீடத்தில் போயிருக்கார். உட்காந்துருக்கா சாரு பத்மாசனஸ்தா பாதவீடம் இருக்கு. பத்மாசனம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. அந்த அழகான பத்மாசனத்துல அதாவது பாதவீடத்துல இப்ப அமர்ந்திருக்கிறார் பாதுகாதேவி. இப்படி உட்காந்துருக்கு பார்த்தா எப்படி இருக்கு அவளை பார்த்தா அப்படின்னா, குண நிவிடித முக்தா பங்கிபத்த அக்ஷமாலா. குணம்னா கயருக்கு பேரு. அந்த கயத்துல நிபிடிதன்னா கோர்க்கப்பட்டிருக்க, அதாவது நெருக்கமாக கோர்க்கப்பட்டிருக்கு. என்ன கோர்க்கப்பட்டிருக்கு? முக்தா பங்கி முத்துக்கள் நிறைய வரிசை வரிசை அவர்கிட்ட இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஒரு கயத்துல கோர்க்கப்பட்டு அதனால செய்யப்பட்ட அக்ஷமாலா அக்ஷமாலையோட கூடியிருக்கா. ஆக பாதியை பார்க்கறது எப்படி இருக்கு? அந்த முத்துக்கள் எழுத்துக்கிறது பார்த்தா அக்ஷமாலையே கழுத்துல போட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு இல்லையா. ஜெவம் பண்றவா அக்ஷமாலை வச்சு பாடுவோம் கையில என்றதுக்கு, அதனால அக்ஷமாலையோட இருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. இன்னும் எப்படி இருக்கான்? ஜெவம் பண்றவா எங்க இருப்பான்? சரிதம் அதிவசந்தி பாதுகே ரங்கபர்த்து. எப்போதும் ஜெவம் பண்றது தியானம் பண்றதுன்னா பெருமாள் சன்னிதி பக்கத்துல உட்காந்து பெருமாள் சன்னிதி இருந்து பண்றது ரொம்ப விசேஷம். அதனால பாதுகாதேவி இப்போ எம்பெருமானுடைய ரங்கநாதனுக்கு பக்கத்திலேயே இந்த பாதை பீடத்துல உட்காந்து இப்ப பெருமாள் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ற காலத்துல மனசுல தியானம் பண்ணுவாங்க இல்லையா? என்ன தியானம் பண்றான்? சரணகமலம் அந்தம் ஜாயசீவன். அவள்கிட்ட இழைக்கப்பட்டிருக்க முடியாத இந்த ரத்தனங்கள்ல அவளுடைய எம்பெருமானுடைய திருவடி பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கிறத பார்த்தா அப்படின்ட்டு இருக்குனாக்க, தன்னுடைய மனசுக்குள்ள எம்பெருமானையே, அதாவது எம்பெருமானுடைய திருவடியடையே தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று பாதுகையை வர்ணித்தார். இந்த பாதுகையானவள் எப்படி இருக்காருன்னா, முனிவர் போல இருக்காள். தாத்பரியம் முனிவருக்கு இந்த விசேடங்கள்லாம் ஒட்டும் என்பதை நாம் இப்ப பார்ப்போம். சரி தனிகர விருத்தி யோகம் பண்றது உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? அன்னைக்கு செய்ய வேண்டியதான ஞான சந்தியாவந்தன ஆலயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறத்தான் யோகத்துல பண்ணத்துல உட்காருவா. அது மாதிரி பாதுகையும் சரித நிகழ விருத்தி கலையில இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டா அப்படின்னா பெருமாளை அழைச்சிட்டு போய் இது பண்ணி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு மறுபடியும் பெருமாளை வந்து சயனகிரகத்தில் கொண்டு விட்டுட்டா தெரிஞ்சுதான். அதனால செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு விட்டார் அர்த்தம். சரித நிகழ விருத்தி சாரு பத்மாசனஸ்தான் வந்து யோகம் பண்றவா என்ன பண்ணுவா? பத்மாசனம் போட்டு உட்காந்துப்பா தெரிஞ்சுதான். அதே மாதிரி இந்த பாதபீடம் இருக்க பாதுகையினுடைய பாதபீடம் அந்த பெருமாளுடைய பாதபீடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பத்மாசனம் மாதிரி அழகாக இருக்கு. அதனால பாதுகாதேவியும் யோகி போல பத்மாசனத்துல உட்காண்டிருக்கான். அப்புறம் குண நிவிடித முக்தா பங்கி பத்தாட்சமாலாம் குண நிவிடித முக்தா பங்கி. குணம்னாக்க தடவேன்னு அர்த்தம். திரிகுணம் திரிகோணம்னா ரெண்டு தடவை மூணு தடவை அர்த்தம், தடவைன்னா பல தடவைன்னு அர்த்தம் இல்லையா. அதனால குண நிபிடித பல தடவை நிபிடித இருக்கமாக அதாவது உள்ள மூச்சு இழுக்கிறது அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு பிராணாயாமம் பண்றதுன்னு அர்த்தம். பிராணாயாமம் பண்ற காலத்துல பல தடவை மூச்சு இழுத்து மறுபடியும் அதை வெளியில விடுற வழக்கம். முக்தா பங்கி ஆக பல தடவை மூச்சுகளை இழுத்து அதை விடுகிற முக்தன்னா விடுறதுன்னு அர்த்தம். அந்த பிராணவாயுவை உள்ள அடக்கி விழுவா, அதாவது பிராணாயாமம் பண்றவா என்ன பண்ணுவான், மூலதுல வலது நாக்கால உள்ள இருக்கணும் அசுத்தமான காத்தெல்லாம் வெளியே வச்சுவிட்டு அப்புறம் இடது நாசியால மூச்சு நிறைய இழுத்துக்கிட்டு அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு கும்பகம்னு பேரு இருந்துட்டு மந்திரங்களை சொல்லுவா, பெருமாளை தியானம் பண்ணுவா, இதெல்லாம் பண்ணுவா, பிராணாயாமம் பண்ணுவா, அப்புறம் மெதுவா காலத்தை விடுவா. இது ஒரு தடவை ஒரு பிராணாயாமம், அது மாதிரி பல தடவை பண்ணுவா. ஆக யோகம் பண்றவா இது மாதிரி பல தடவை பிராணாயாமங்கள் எல்லாம் பண்ணணும். குணநிபிடித முக்தா பங்கி பத்தாட்சமாலா யோகம் பண்றவா என்ன பண்ணுவா, அட்சமாலையை கையில் வச்சுட்டு இருப்பா, அட்சமாலையை போட்டுருப்பா அல்லது பண்ணுவா. அதே மாதிரி பாதுகாதேவியும் அந்த முத்துக்களாகிற அட்சமாலை தெரிஞ்சா முத்துக்களை பார்த்தா அட்சமாலை அச்சங்கள் மாதிரி இருக்கு, அதனால முத்துக்களாகிற அட்சமாலையோட ஜபமாலையோட கூடியிருக்க பாதுகா தேவியம். எப்போதும் யோகம் பண்றவா என்ன பண்ணுவான், பெருமாள் சன்னதியில பக்கத்துல உட்காந்து பக்கத்துல உட்காந்து பண்றது ரொம்ப விசேஷம். அதனால நாமெல்லாம் கூட காயத்ரி ஜபம் பண்றதா இருந்தா புஷ்கரணியில போய் சன்னிவாசம் பண்ணிவிட்டு பெருமாள் சன்னதியில வந்து உட்காந்து ஜபம் பண்ணுவோம். ஆக பெருமாள் சன்னதியில ஜபம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த முறையில பாதுகா தேவியம் என்ன பண்றா, சவிதம் அதி வசந்தி பாதுகே ரங்கபர்த்து, எம்பெருமானுக்கு பக்கத்திலேயே இப்போ பாதபீடம் இருக்கு இல்லையா, அந்த பத்மாசனத்துல உட்காந்து இருக்கான். அதனால பெருமாள் பகுதி முனிவர்கள் எப்படியானா பெருமாள் சன்னதியில உட்காந்து தியானம் பண்ணுவாளும் அதே மாதிரி இவளும் பெருமாள் சன்னதியிலேயே கிட்டக்கே உட்காந்து இருக்கா. அது வசந்தி அப்புறம் சரணகமலம் அந்தர் பிம்பிதம் ஜாயசீவன் அப்படி உட்காந்து என்ன பண்ணுவா, ஒழுங்கா எல்லாத்தையும் அடைச்சிட்டு எதையும் நினைக்காமல் பெருமாளையே தியானம் பண்ணுவார். அதே மாதிரி பாதுகா தேவியும் பெருமாளையே தியானம் பண்றார். என்னமா தெரிகிறது அப்படின்னு கேட்டாக்க, அவள் ஹிருதயத்துல யார் இருக்கா, ரங்கநாதன் தான் இருக்கா, ரங்கநாதன் திருவடி இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு ரத்தனங்கள்லாம் அழகான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, அந்த ரத்தனங்கள்ல எம்பெருமானுடைய திருவடியானது பிரதிபலிக்கிறது பிம்பம் தெரிகிறது. அந்த பிம்பத்தை பார்த்தாக்க ஹிருதயத்துல எம்பெருமானுடைய திருவடியை மனசுல வச்சுக்கிட்டு தியானம் பண்றாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக பாதுகா தேவியானவள் அஷ்டாங்க யோகம் பண்ணுகின்ற யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாக தியானம் தியான தாரணம் சொல்லக்கூடியதான ஆயுள் அங்கங்களோட கூடின தியானம் சமாதிங்கிற தியானத்தை பண்ணுவாளோ இல்லையோ அந்த தியானத்தை பாதுகா தேவியும் பண்ணுகின்றாளோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அனுபதி பதிரக்ஷன் ஏகபுத்ராபிமானாது புவனம் இதமசேஷம் பாதுகே ரங்கநாதா நிஜபத நிஹிதாயாம் தேவி திஷ்டன் மரஜன்வா துய நிஹித பரோ பூரி கிம் புன சுவாபமிருச்சன். ஸ்லோகம் 890. அனுபதி பரிரக்ஷன் ஏகபுத்ராபிமானாது புவனமிதமசேஷம் பாதுகே ரங்கநாதா நிஜபத நிஹிதாயாம் தேவி திஷ்டன் மரஜன்வா தொய் நிஹித பரோ பூது கிம் புன சுவாபமிருச்சன். பாதுகே பாதுகா தேவியே ரங்கநாதன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, புவனம் இதம் அசேகம் உன்னோட விடாத உலகம் எல்லாத்தையும் ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம எல்லாரையும் அனுபதி பரீட்சன் கிருபையோட எந்த வித காரணம் இல்லாமல் இயற்கையாகவே எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட கூட அனுகிரகத்தால உலகத்தை எல்லாத்தையும் அவன் காப்பாத்தலாம். எப்படி காப்பாத்துறான், ஏகபுத்ராபிமானாது ஒரே உள்ள ஒருத்தருக்கு இருந்தா அந்த புள்ளைய எப்படி ஒருத்தர் காப்பாத்துவாளோ அத மாதிரி எம்புமான் உலகத்தையே ஒரு ஒரே பிள்ளைய காப்பாத்துற தகப்பன் போல எப்போதும் காப்பாத்துறான். அப்படி காப்பாத்துற ரங்கநாதன யார் தாங்கிறா, அவன் யார் பரிக்கிறா அப்படின்னு கேட்டாக்க, நிஜபதனிதாயாம் தேவி திஷ்டன் விரஜன்வாம் என்ன, எம்பெருமான் திஷ்டன் நின்று இருந்தாலும் சரி விரஜன் போயிட்டு இருந்தாலும் சரி எப்போதும் யார் தாங்கிறா, அடியில திருவடியில பாதுகா இருக்கு அப்படின்னால நிஜபதநிஹிதாயாம் ஆக எம்பெருமானத்தினுடைய திருவழிய பாதியில வச்சுட்டுதான் நடக்கிறான் அல்லது போறான் எல்லாம் பண்றான் உட்கார பண்றான். அதே சமயத்தில் அந்த சமயத்தில் பாதுகா தேவி தான் எம்பெருமானை தாங்குறான். அப்படி தாங்குறவள் அப்படி உட்கார்ந்துடும் போது உட்கார்ந்துருக்கிற காலத்துல பெருமாள் காப்பாத்துறவன் இல்லையோ அப்போ அவன் காப்பாத்தலாம், அது சிறிது நேரம் தான். அதனால உலகத்தை காப்பாத்துறதுக்கு எப்ப பார்த்தாலும் தயாராக இந்த பிராட்டி கிட்ட அதாவது பாதுகா தேவி கிட்ட தன்னுடைய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்கான் ரங்கநாதன். அதனால பகல்ல ஒரு இடத்துல ஒப்படைச்சிருக்க காலத்துல அதுக்கு தூங்கும் போது என்ன பண்ணுவான், பிராட்டி நீயே பாதுகா தேவியே உலகத்தெல்லாம் தான் நீயே ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு தான் உலகத்தெல்லாம் காப்பாத்துற காலத்தை பாதுகிட்ட விட்டுட்டு நிம்மதியா தூங்குறானாம் எம்பெருமான். இந்த ஒரு சுவாரஸ்யம், தூங்கும் போதும் பாதுகா தேவி தான் காப்பாத்துறா. எப்படின்னா பாதுகா தேவி யாரு, ஆயிஷேனுடைய அவதாரம். பெருமாள் எங்க தூங்குறான், ஆயிஷேன் மேல தூங்குறான். ஆக நடக்கும்போது வீட்டுன்னு இருக்கிற காலத்துல பாதுகைங்கிற உருவத்துல ரங்கநாதனை தாங்குறான். தூங்குற காலத்துல ஆதிஷேனுங்கிற வகையில பாதுகா தேவி தான் தாங்குறான். அப்படி தாங்குறது எப்படி தாங்குறா பாதுகா தேவி அப்படின்னு கேட்டாங்க. ரங்கநாதனையும் தாங்குறா, ரங்கநாதன் தன் மைத்துக்குள்ள வச்சுக்கிட்டு உலகம் எல்லாத்தையும் காப்பாத்துறானே, அந்த உலகத்தான் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இருக்க, அந்த பாரம் இருக்க, அந்த சமயம் அவரோட ரங்கநாதனை தாங்குறதுங்கிற சமயம் ஆக ரெண்டு சமயம் சேர்த்து தாங்குறவர் பாதுகா தேவி. அதனால எல்லா காலத்திலும் உலகத்தை ரசிக்கிறவள் யாரு அப்படின்னா பாதுகா தேவி தான் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்திலே தயாரிக்கிறார். இந்த கருத்தானது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருந்தாலும் இங்க கைமதியின் நியாயத்தினால ராத்திரியிலையும் அவள் தான் தாங்குறா என்று கொஞ்சம் சமத்காரமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். துவரித உபகதானாம் ஸ்ரீமதோ ரங்கபர்த்து துதுபைதபதிரோத்ஸவேஷு முகரையந்தி லிகந்தானு முக்கியதாம் தொத்பிரசோஸ்தவு விஹித குசும விருத்தி யவகோஷி சுராணாம். ஸ்லோகம் 891. துரித உபகதானாம் ஸ்ரீமதோ ரங்கபர்த்து துதுபைதபதிரஸ்ய யாத்திரோத்ஸவேஷு முகரயதி திகந்தான் முஹ்ய முஹ்யதாம் தொத்பிரசஸ்தௌ விஹித குசும விருத்தி யவகோஷி சுராணாம். ஸ்ரீமதோ ரங்கபர்த்து ஸ்வைர யாத்திரோத்ஸவேஷு ரங்கநாதனுக்கு உற்சவம் நடக்கிறது. அப்போ யாத்திரோத்ஸவம் சொன்னார், அதாவது தினந்தோறும் வீதி புறப்பாடு நடக்கிறது. வீதி புறப்பாட்டுல இஷ்டப்படி எல்லா மண்டபங்களுக்கும் ரங்கநாதன் எழுந்துருளி அந்தந்த எல்லாரையும் அனுகிரகிக்கிறார். அப்படி அப்படி எழுகின்ற காலத்துல கோயிலிருந்து எப்படி எழுதினார் அவர் அப்படின்னா, துதுபஹிதபதஸ்யாத்திரோத்ஸவேஷு உன்மீது திருவடியை வைத்துக் கொண்டு நடக்கிறார் சுவாமி முதல்ல இல்லையா, உன்மீது திருவடியை வச்சிருந்து சார் நடக்கிறார். அப்புறம் வாகனத்தை எழுற காலத்துல என்ன பண்ணுவார், அப்போ பாதுகையை கயிற்று வச்சுட்டு வாகனத்து மேல எழுந்துடி வீதி உற்சவத்துக்கு எழுவார். அந்த சமயத்துல உற்சவத்துல பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசை தேவர்களுக்கு எல்லாம் எல்லாம் விழுந்து எடுத்துக்கொண்டு ஓடிவிடார்கள், ரொம்ப வேகமா ஓடிவிடார்கள். ஏன் அப்படின்னு கேட்டவனான், உற்சவத்துல வாகனத்து மேல பெருமாள் ஏறிட்டார்னா பாதுகை சேவை கிடைக்காமல் போயிடும். ஆகையினால பாதுகையோடு எங்கனாவது நிழற்கிச்ச பாதுகையை நம்மளா சேவிக்கணுமே அப்படிங்கிற ஆசையினால எல்லாம் விழுந்து எடுத்துக்கொண்டு தேவர்களெல்லாம் அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தா வந்த வேகத்துல முக்கியதாம் கலச்சு போறது, திகந்தானு முக்கியதாம் கலச்சு போறது வாழ்க்கை. கலச்சு போறதுனால என்ன பண்றா, என்னதான் சோதனம் பண்றது, எப்படி பாதுகை சோதனம் பண்றதுன்னே தெரியல வாழ்க்கை. அப்ப என்ன பண்றா, அவ்வளவு இறைச்சல் போடுறான் தெரிஞ்சா, அங்க ஒருத்தர் புத்தகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இறைச்சல் போடுறான். அவர் கையில நிறைய புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்திருக்கான். அதையெல்லாம் என்ன பண்றா, விஹித குசும விருஷ்டி யவகோஷி சுராணாம். நிறைய தேவர்கள்லாம் கொண்டு வந்த புஷ்பங்கள் எல்லாம் நிறைய வாரி இறைக்கிறான். புஷ்பத்துக்கு பெருமான் திருவடிம்பேர்ல திருவடிம்பேர்ல வாரி இறைச்சாலும் கூட அந்த புஷ்பம் கட்சியில எங்க போய் சேர்றது, பாதுகிட்டதான் போய் சேர்றது. பாதுகதான் அந்த புஷ்பருட்சி பண்ண புஷ்பங்கள் மேல மென்மையாக இருக்கும்போது இடத்துல பெருமாளுடைய திருவடியை வச்சு அழைச்சிட்டு போறது இல்லையா. அதனால முக்கிய நோக்கம் பாதுகை உபசரிப்பதிலே அவர்களுக்கு நோக்கம். பாதிய சோதனம்னு ஆரம்பிச்சா வந்த வேகத்துல விஷயம் ஒன்றும் புரியாததுனால எப்படி பாசுரம் முடிவுன்னு தெரியாமல் எல்லாம் என்ன பண்றான், திடீர்னு சத்தம் போகணும்னு கூச்சல் போடுறான். அந்த கூச்சல் ஒத்தர் முகத்தை பார்த்து ஒத்தர் கூச்சல் போடுறான். அப்படி போட்டுகின்ற காலத்துல அந்த கூச்சல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு திசை முறையிலையும் போய் சென்று அதிலிருந்து எதிரொலிக்கிறது. சரிங்களா, கோவில்ல மண்டபங்கள்ல குட்டணி கரையில நாம் சத்தம் போட்டோம்னா அது எதிரொலிக்கும். அத மாதிரி அவருடைய சத்தமானது எதிரொலிக்கிறது. அப்படி சந்தோஷமாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அதுலேயும் பின்னாடி பாதுகாதேவியை சேவிக்கிறதுக்காக பெருமாள் வாகனத்து மேல ஏறதுக்கு முன்னாடியே திருவடியோ இருக்க முடியாத பாதுகையை சேவிக்கிறது ஆகியனால எல்லாரும் உழந்து எடுத்துக்கிட்டு ஓடுகிறார்கள். ஆக பாதுகை உன்னுடைய பெருமை எத்தகையது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். மனசி நியமயுக்தே வர்த்தமானாம் பிரதிபதமுபயாந்தி பாவனீய க்ரமத்வம் ஸ்ருதிரிவ நிஜசப்தை பாதுகே ரங்கவத்து பதம் அனிதர கம்யம் மிஞ்சும் அருணாத்வமேவா. ஸ்லோகம் 892. மனசி நியமயுக்தே வர்த்தமானாமுனீனாம் பிரதிபதமுபயாந்தி பாவனீய க்ரமத்வம் சுதிரிவ நிஜசப்தை பாதுகே ரங்கவர்த்து பதமனிதர கம்யம் எங்கும் அருகா ஸ்வமேவா. ஸ்ரீரங்கத்துல ஆசிரமங்கள்ல முனிவர்கள்லாம் பகவானை தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்றவாளுக்கு அவ பாதுகையெல்லாம் தியானம் பண்றதுனால பாதுகா தேவி பெருமாளையே அழைச்சிட்டு போய் அவள்கிட்ட காட்டுறான். அவள் மனசு எப்பேற்பட்டது, சுத்தமான மனசு. மனசு நியமயுக்தே வர்த்தமானாம் முனீனாம், முனிவருடைய மனசுல நீ இருக்க. அந்த மனசு எப்பேற்பட்டது, நியமயுக்த நியமத்தோட கூடினது. அப்படின்னா கண்டதெல்லாம் நினைச்சா பெருமாளை தியானம் பண்ண முடியாது இல்லையா. அதனால வேற எதையும் நினைக்காமல் முனிவருடைய மனசு தெய்வபக்தியோட கூடியிருக்கு. தனக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியாளெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எப்போதும் சர்வபூதங்களுக்கும் ஜெய் ஆத்ம குணமான ஜெய வாழ்க்கை இருக்கு. காமக்ரோத லோக ஓக மத மாஸ்தரி சொல்லக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் எதுவும் கிடையாது. பிரம்மச்சரியத்தை நன்னா காப்பாற்றிட்டு இருக்காவா. ஆகினால அவளுடைய மனசு சுத்தமான மனசு, அப்படி நியமத்தோட கூடின மனசு. அந்த நியமயுக்தே நியமத்தோட கூடின அந்த மனசுல நீ என்ன பண்ற பாதுகா தேவி, பிரதிபதம் உபயாந்தி பாவனீய கரமத்துவம் எம்பெருமான அழைச்சிட்டு போற. எம்பெருமான அழைச்சிட்டு போய் ஜெல்லு சத்தம் போட்டுக்கிட்டு நீ பாதுகாக்க அடி வச்சு எப்படி போற, கிரமமான முறையில எப்படி அவளுடைய மனசுக்குள்ள பெருமாளை அழைச்சிட்டு போகணுமோ அதுக்கு அழகாக அடி வைத்து கொஞ்சம் கொஞ்சமா பெருமாளை அழைச்சிட்டு போய் அவளுடைய மனசுல கொண்டு போய் நீ காட்டுற. ஆக பாதுகா தேவி நீ என்ன பண்றா, பெருமாளை தியானம் பண்றவாள் பக்தி பண்றவாளுடைய மனசுல எம்பெருமான அழைச்சு கொண்டு போய் இவன் தான் எம்பெருமான், இது எம்பெருமானுடைய திருவடி, இது பாதுகை, இந்த பெரும்பெருமான அடையிறதுக்கு அடையக்கூடிய பரமதங்கிறது இத்தகையது அப்படின்னு எல்லாத்தையும் முனிவர்களுக்கு பெருமாளையே காட்டுகிறது. எது பாதுகா தேவி காட்டுகிறாள் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கிட்டவனாக ஸ்ருதி ஸ்ருதி போல நீ காட்டுறேன். ஸ்ருதி என்ன பண்றது, அதாவது பெருமாளுக்கு பாரபாரணம் பண்ணிட்டு போகிற காலத்துல வீதியில புறப்பாடு பண்ணச்ச கிரமபாடம்னு சொல்லுவான், கிரமத்தை பாராயணம் பண்ணுவான். கிரமபாடம்னா கிரமம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதி வேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் மேன்மேல எடுத்து வந்து சொல்லுவாங்க. அதாவது முன்பதத்தை விட்டுட்டு மேல இருக்க பதத்தை ரெண்டு ரெண்டாக ரெட்டிப்பாக செய்து அது திருப்பி சொல்லிட்டு வருவார். இப்படி திருப்பி திருப்பி பதங்களை மாற்றி திருப்பி சொல்லிட்டு இருக்கே இதுக்கு கிரமம்னு பேரு. இந்த கிரமபாடம் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே பாராயணத்தும் போது தெரியும். அதே மாதிரி முனிவர்கள் என்ன பண்றா அவன் மனசுல அப்படின்னு கேட்டோம்னாக்க, நியமயுக்தே நியமத்தோடு கூட கிரமம்னா எப்படி சொல்லணுமோ அந்த கிரம பிரகாரம் நியம வேதத்தை சொல்லிட்டே இருக்கா மனசுக்குள்ள. பாதுகா தேவி எப்படி இருக்காளோ அதே மாதிரி வேதமும் மனசுல இருக்கு. அப்படி நியமித்து சொன்ன உடனே என்ன பண்றது அந்த பகன்கள்லாம் அப்படிங்கிறமான வேதமானது எம்பெருமானுடைய திருவடியை காட்டுறது, பரமதத்தை காட்டுறது, இப்படியாக இன்னொருத்த நாள் அறிய முடியாத இது பாதித்த வேதமானது பகவத் சுரூபத்தையே எடுத்து காட்டுகிறது. எப்படியானால் வேதமானது பகவத் சுரூபத்தை காட்டுகிறதும் அதே மாதிரி நீ என்ன பண்ற அப்படிங்கிறமானாக்க அது வேதமானது தன்னுடைய சப்தங்களாலே என்ன பகவத் சுரூபத்தை எதுன்னு நிரூபிக்கிறது. நீ என்ன பண்ற உன்னுடைய சப்தத்தினால ஜில்னு வேதம் மாறி ஒலி எழுப்புறீங்க. அந்த ஒலியானது என்ன பண்றது அப்படிங்கிறவனாக்க இது வந்துட்டார் பெருமாள் இவர்தான் எம்பெருமான், எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் இவைகள் சரணங்கள், அவன் சரணடையுங்கோ அவன் அடையுங்கோ அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஓசை எடுத்துக்கொண்டு பாதுகாதேவியானது முனிவருடைய மனசுல பெருமாளை அழைத்து கொண்டு போய் என்ன எம்பெருமானுடைய திருவடியையும் என்ன திருவாரி அடைந்தாங்க அடுக்கக்கூடிய பதமபதத்தையும் எல்லாத்தையும் பெருமாளுக்கு இந்த முனிவர்களுக்கு காட்டுகிறது பாதுகாப்பு தேவி. அதனால ஏதன்படியானால் பகவத் சுரூபத்தையும் பரமபதத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகிறதோ அதே மாதிரி பாதுகா தேவியையும் முனிவர்களுடைய மனசுல பெருமாளை அழைச்சிட்டு போய் இதுதான் பகவத் சுரூபம் அப்படிங்கறதையும் பகவத் சுரூபத்தை தியானம் பண்ணுவதால் அடையக்கூடிய பரமபதத்தையும் காட்டுகிறது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அதிகந்திராலோகசந்தர்ஷனீய பிரதிகலமுபோக்யா பாதுகேரங்கபர்த்து முகுளயிதுமசேஷம் மௌக்திகஜோத்ஸ்நயான பிரபவதி திமிரௌகம் பூர்ணமாசீனி சேவா. ஸ்லோகம் 893. அவிகல நிஜச்சந்திராலோக சந்தர்சனீயாம் பிரதிகலம் உபபோக்யா பாதுகே ரங்கபர்த்து முகுளயிதுமசேஷம் மௌக்திகஜோத்ஸ்நயான பிரபவதி திமிரௌகம் பூர்ணமாசீனி சேவா. போன ஸ்லோகத்துல பிரதிபதம் உபயாந்தி என்று சாதித்தார். பிரதிபதம் என்று சொன்ன உடனே பிரதிபத்தனம் வந்தது. பிரதிபத்தங்கிறது என்ன பிரதமைக்கு பேரு. பிரதம இருந்த உடனே அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது பௌர்ணமி இருந்தது. தெரிஞ்சா அந்த பௌர்ணமி நினைவு வரவே பௌர்ணமியை வச்சுட்டு இப்போ சுவாமி பாதுகா தேவி நீ பௌர்ணமி போல இருக்கே அப்படின்னார். எப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ற பாதுகா தேவி அப்படின்னா கொஞ்சம் ஆறு வந்து சேவிக்கிறாளோ வாழ்வைய அறியாமையெல்லாம் போக்குறேன். பௌர்ணமி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க இருளெல்லாம் போக்குறது. ஆக அறிமா அறியாமை போல இருக்க முடியாத இருட்டெல்லாம் பௌர்ணமி போக்குறது. அதனால பௌர்ணமி போல நீ இருக்கிறாய் என்று இந்த சுலோகத்தில் சாதிக்கிறாள். அதுக்கு விசேஷங்கள் வரிசையாக அவிகர நிஜ சந்திராலோக சந்தர்ஷனியா பாதுகாதீவு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க அவிகல தொல்கூட குறைவில்லாத நிஜ சந்திர நிஜத்தன்னா தன்னிடத்தில் இழைக்கப்பட்டிருக்கிறதாக தங்கம் சந்திரன்னா தங்கத்துக்கு பேரும். ஆனா தங்கத்தினுடைய ஆலோக ஒளியினாலே சந்தர்ஷனியா அழகாக இருக்க ஆக தங்க பாதுகாது. அதனால பல பல பலன்னு தங்கத்தினால அழகாக பிரகாசிக்கிறது. அப்படி அழகாக இருக்கிறாய் நீ பிரதிகல உபோக்யாம் ஒவ்வொரு க்ஷணமும் பாதுகா தேவியே சேவிச்சுட்டே இருக்கலாம் இருக்கு. ரங்கநாதன் செவிக்க போறாள் விஜய எல்லாரும் அந்த பாதுகாதியோட கண் வச்சாலும் வெச்ச கண்ணை எடுக்க முடியாம பாதுகாதேவியே சேவிச்சுட்டு இருக்கான். அதனால ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு உபபோகத்துக்கு சந்தோஷத்துக்கு உச்சிதமாக இருக்கு. உன்னை பார்த்துலயே சேவிச்சுட்டே இருந்தாக்க. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா மௌத்தி கஜோ சினையா உங்ககிட்ட முத்துக்கள் நிறைய அழைச்சிருக்கோம் இல்லையா. முத்துக்களாக ஜோத்னா ஒளி நிலவு. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா அயன் திமிர பிரபவதி திமிரௌகம் திமிரௌகம் அறியாமையார இருள் இருக்கு. அந்த இருள் எப்படி இருக்கு நிறைய மண்டி கிடக்கு எங்கள் இடத்துல. அது முகுளை இதும் அசேஷம் அசேஷம் திமிரௌகம் முகுளை இதும் இவள் கூட மிச்சம் இல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாத அறியாமையார இருளை நீ போக்குகின்றாய். எப்படி போக்குகின்றாய் பௌர்ணமாசி சேவ பௌர்ணமி இன்னைக்கு இருட்டு எப்படி இருக்கோ அந்த பௌர்ணிமா மாச பௌர்ணமி அன்னைக்கு இருக்க முடியாத ராத்திரி போல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா அறியாமைய போக்குகிறாய். பௌர்ணமி ராத்திரி என்ன பண்றது இன்னைக்கு அப்படின்னா சந்திரனாலே இருட்டெல்லாம் போக்குறது. பௌர்ணமி இன்னைக்கு இருட்டே கிடையாது. அது எப்படி இருட்ட போக்குறதோ அதே மாதிரி நீ அறியாமையாக போக்குகிறாய். இங்க சொல்லப்பட்ட விசாரணைகள்லாம் பௌர்ணமாசி நிஷேதங்களில் பௌர்ணமாசிக்கும் யுக்தமாக சேர்த்து சொல்லலாம் போல அழகாக அமைச்சிருக்காரு சுவாமி. எப்படின்னு கேட்டவனா அரிகர நிஜ சந்திராலோக சந்திரன் பௌர்ணமாசி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனா பௌர்ணமாசி பௌர்ணமாசிதி சித்திராத பௌர்ணமி இன்னைக்கு அவிகல நிஜ சந்திரன் அவிகல துளி கூட குறைவு இல்லாம அது பூர்ணமாக இருக்க முடியாம நிஜ தன்னுடைய சந்திரன்னா சந்திரன் பௌர்ணமிக்கு இருக்கமையான சந்திரன் அந்த சந்திரனுடைய ஆலோகம்னா நிலவு. அந்த நிலவுனால பௌர்ணமி சந்திரன் பார்க்க பார்க்க பார்த்துட்டே சந்தோஷம் அனுபவிக்க முடியாது இருக்கு. அதனால சந்திராலோக தரிசனியா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது இது பௌர்ணமி. இன்னும் எப்படி இருக்கு பௌர்ணமி பிரதிகலம் உபபோக்யா பிரதிகலம் தெரிஞ்சா சந்திரைக்கு 16 கலைகள் ஒவ்வொரு கலையும் குறையும் மறுபடியும் சேரும். அப்படி வளர்ந்த காலத்துல ஒவ்வொரு கரையா வளர்ந்ததுனாக்க அது 2 கலையோட இருந்தாலே 4 கலையோட இருந்தாலும் 5 கலையோட இருந்தாலும் சரி எவ்வளவு கலையோட இருந்தாலும் கூட சந்திரனை பார்த்தாலேயே நமக்கு பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. அதனால ஒவ்வொரு கலையினாலேயும் நீ அனுபவிக்கத்தக்கவளாக அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது பௌர்ணமாசி. இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா மௌத்திக ஜோச்சனையான் அதுகிட்ட முத்துக்கள் போல ஒளி இருக்கு. முத்துக்கள் இருந்தா எப்படி வெள்ளவுள்ளேன்னு ஒளி வீசுமோ அதே மாதிரி பௌர்ணமியிலையும் பௌர்ணமி எப்படி இருக்குன்னு கேட்டா முத்துக்களுடைய ஒளி போல இருக்கு. அந்த ஒளினால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க முகுல இதம் அசேஷம் திமிர ஊகம் என்ன அசேஷம் திமிர ஊகம் அந்த தினம் இருக்க முடியாத பௌர்ணமி எண்ணிக்கு இருக்க முடியாத இரவு ராத்திரினால ஒரு இருட்டு இருக்கு. அந்த இருட்டு முழுக்களையும் நீ என்ன பண்ற போக்குகிற தெரிஞ்சா எங்க இருட்டு எல்லாம் பண்ற. அதனால பௌர்ணமி எப்படி ஆனால் பௌர்ணமி தினத்தன்று உங்களுக்கூட இரவுல இருட்டே இல்லாமல் பண்ணுகிறதோ அதே போல பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா உன்னை தேவிக்கிற வாழ்க்கை என்ன முழுக்க முழுக்க அறியாமையாகிற இருள் துளி கூட இல்லாமல் அறியாமையாகிற இருள் அனைத்தையும் நீயும் போக்குகின்றாய். பௌர்ணமி நிலவு போல நீ அது இருட்டை போக்குவது போல நீ அறியாமையாக இருட்டை போக்குகின்றாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி ஹம்சிரேணி பரிஜித கதி ஹாரிணி கல்மஷாணாம் மௌளௌ சம்போ சிதிமதிகதா முக்த சந்திரானுபத்தா ராஜ்யாமேகா சகலபுவாம் ரகுகுலபுவாம் சமயகுத்தாரிகாத்வம் காலே தஸ்மின் சிதிமதிகதா பாதுகே ஜான்னவீவ. ஸ்லோகம் 894 ஹம்சஸ்ரேணி பரிசிதகதிஹி ஹாரிணி கர்மஷாணாம் மௌளௌ சம்போ சிதிமதிகதா முக்தசந்திரானுபத்தா ராஜ்யாமேகா ரகுகுலபுவாம் சமயகுத்தாரிகாத்வம் காலே தஸ்மின் சிதிமதிகதா பாதுகே ஜான்னவீவ. ஸ்லோகத்துல சந்திரனோட சேர்ந்த இரவை பற்றி பேசினார். இப்பொழுது சந்திரகலையோட சேர்ந்த கங்கையை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. அது நினைவுக்கு வரவே அதை வர்ணிக்கிறார். இந்த பாதுகா தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். நீ எப்படி இருக்கேன்னு கேட்டவனாக்க சிதிமதிகதா பாதுகா ஜான்னாதிகே ஜான்னவீவ. ஏ பாதுகா தேவி கங்கையை போல நீயும் பூமிக்கு வந்தாய். கங்கை எப்படி பூமிக்கு வந்ததோ அதே மாதிரி பாதுகா தேவி நீயும் பூமிக்கு வந்தாள் அப்படின்னு பேசுறார். முதல்ல பாதுகா தேவி எப்படி வந்தா அப்படின்னு பார்ப்போம். பாதுகா தேவியை பற்றி பார்ப்போம். ஹம்சஸ்ரேணி பரிஜிதகதி பாதுகா தேவிய இப்ப பார்த்தாலும் ஹம்சர்னா வரம்சால் சன்னியாசிகள்னு அர்த்தம். சன்னியாசிகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்து சேவிச்சுட்டே இருப்பார். பாதுகா தேவி எங்க எழுதினாலும் பெருமாள் சென்று எழுதினாலும் கூடவே அணியாத்திரியா சன்னியாசிகள்லாம் கூடவே வருவான். பாஷ்யக்காரர் காலத்துல நூற்றுக்கணக்கான சன்னியாசிகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்ததாக பேசப்படுகிறது. ஆகினால நீங்கள் பரமஹம்சர்களாகிய சன்னியாசிகளாலே நீ எப்பொழுதும் போற்றப்படுகிறாய். அதனால் அவர்களே அவர்களாலே எப்பொழுதும் பின்பற்றப்படுகிறார்.